శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వ్యోమే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే రామానుజయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి పునాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విభస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం నమునేయం నమామి తమ్. சாண்டி 24 22 வரைக்கும் முடிச்சோம், 12 வச்சிருந்தேன் பாக்கி. 23 యేవం వేతి పురుషం యేవం వేతి పురుషం యేవం వేతి పురుషం ప్రకృతిం చ గుణైః సహ ప్రకృతిం చ గుణైః సహ సర్వథా వర్తమానోపి సర్వథా వర్తమానోపి న స భూయోపి జాయతే. ధ్యానేనాత్మని పశ్యంతి ధ్యానేనాత్మని పశ్యంతి కేచిదాత్మానమాత్మనా అన్యే సాంఖ్యేన యోగేన కర్మయోగేన చాపరే అన్యే ద్వేవ మజానంతః శుత్వాన్యేభ్య ఉపాసతే. తేపి చాపి తరంత్యేవ చాపి తరంత్యేవ కంఠస్వరం మృత్యుం శృతిపరాయణాః యావత్ సంజాయతే కించిత్ సత్వం స్థావర జంగమం క్షేత్ర క్షేత్రజ్ఞ సంయోగా తద్విద్ధి భరతర్షభ సమం సర్వేషు భూతేషు తిష్ఠంతం పరమేశ్వరం వినశ్యత్స్వ వినశ్యంతం వినశ్యత్సు అవినశ్యంతం తిరిచ యః పశ్యతి స పశ్యతి సమం పశ్యన్ హి సర్వత్ర సమవస్థితం ఈశ్వరం నహినస్త్యాత్మనాత్మానం நஹினஸ்யாத்மநாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். ப்ரக்ருத்யைவ ச கர்மாணி க்ரியமாணானி சர்வஷஃ. யஃ பஷ்யதி தத்மானம் கர்த்தாரம் ச பஷ்யதி. யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனு பஷ்யதி. ததையேவ ச விஸ்தாரம் ப்ரஹ்ம ஸம்பத்யதே ததா. அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அபரம் பரமாத்மாயம் அவ்யயஹ. சரீரஸ்தோபி கௌந்தேய நகரோதி ந லிப்யதே. யதா ஸர்வகதம் ஸௌக்ம்யா ஆகாஷம் நோபலிப்யதே. சர்வத்ராவஸ்திதோ தேஹே ஆத்மானோபலிப்யதே. யதா ப்ரகாஷயத்யேகஹ கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹ. க்ஷேத்ரம் க்ஷேத்ரீ ததா கிருஷ்ணம் காஷயதி பாரத. க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோரேவம் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோரேவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா. பூத ப்ரகிருதி மோக்ஷம் ச யே விதுர்யாந்தி தே பரம். ஓம் தத்ஸதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோகசாஸ்த்ரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகோ நாம த்ரயோதசோத்யாயஃ. கீதா பிரசங்கத்தில் 17வது ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து கீதா பாஷ்யத்துக்கு போகலாம். தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது ஆத்ம விசோதனம் பந்த ஹேத்து விவேகச்ச தயோதசே உபீரியதே அப்படின்னு 17வது ஸ்லோகம். தேகஸ்வரூபம் ஆத்ம ஆப்தி ஹேது ஆத்ம விசோதனம் 13வது அத்தியாயத்தில் தேகஸ்வரூபம் சொன்னால் சரீரத்துடைய சுரூபம் என்ன, அதாவது பிரகிருதி அதனுடைய சுரூபம் என்ன, ஆத்ம ஆப்தி ஹேது ஆத்மாவை அடைவதற்கு அல்லது ஆத்மாவை உணர்வதற்கு என்ன காரணங்கள், என்ன வழி அது, ஆத்ம விசோதனம் விசோதனம் பண்ணதுனா சோதிக்கிறதுனா பரிசோதனை பண்ணி பார்க்கறது, எக்ஸாமின் பண்ணுறதுன்னு சொன்னப்போ அது மாதிரி அதை பண்ணி பார்க்கறது. அப்புறம் பந்தத்துக்கு என்ன ஹேது, விவேகம் என்ன? விவேகம்னாலே பிரிச்சு விரிச்சிய நியாயத்தை, விவேகம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது, இது அது இல்ல அது இதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் பிரயோதகம் 13வது அதிகாரத்தில் அத்தியாயத்தில் தெரிகிறதுன்னு சுவாமி ஆளவந்த அழகா அத சங்கிரகமா சொல்லியிருக்கார். இப்ப நம்ம 21வது 21வது பாக்கணும். அதுல சொல்ற ஏவம் அந்யோன்ய சம்சிஷ்டயோகோ பிரகிருதி புருஷயோகோ காரிய பேதா உத்தகா. இப்படி ஜீவாத்மாவும் காரியத்துக்கு உட்பட்டு இருக்கான், காரியம்னா கிரியேஷன் உட்பட்டு இருக்கான், பிரகிருத்தியும் கிரியேஷன் உட்பட்டு இருக்கு. ஆனா இந்த வே டே டு ஃபங்க்ஷன் அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஜீவாத்மாவோட காரியங்கள் வேற, பிரகிருதியுடைய காரியங்கள் வேற. அது சொல்லப்பட்டது புருஷஸ்ய ஸ்வதஸ்வானுபவைக சுகஸ்ய அபி வைஷீக சுக துக்க உபபோக ஹேதுத்வமாக. ஜீவாத்மாவனவன் தன்னுடைய பிரச்சனை நேச்சர்ல அவன் தன்னையே அனுபவித்துட்டு அந்த ஆத்ம எதிரி இருக்கு நான் சொல்ல. ஆனா அவன் என்ன பண்றான் கேட்டா, இந்த வைஷீக சுக துக்கம் விஷயங்களை கொண்டு ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை அவன் மாட்டின்னு இருக்கான். அதெல்லாம் என்ன காரணம் அவன் சொல்லப்படாது. டெஃபினட்டா தனியா இருக்கிறதுல ஒரு சௌக்கியம் இருக்கு. நம்மளே பாருங்க, ஆத்துல ஏகப்பட்ட இது வந்து இருக்கணும், அப்பாடா 10 நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னு அந்த 10 நிமிஷம் உட்காந்துக்கிறோம். ஏன்னா அந்த ஐசோலேஷன் தான் ஹாப்பினஸ் இருக்கு. ஆனா 11வது நிமிஷம் நம்மளால அந்த ஐசோலேஷன் தாங்கிக்க முடியாது. ஐயோ வந்து அது முடியலையே அப்படின்னுட்டு திரும்பி நம்ம என்ன பண்றோம், கூட்டத்தை நோக்கி ஓடுறோம். அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா அந்த தனிமையை நம்மளால ரொம்ப நேரம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஜீவாத்மா பொறுத்த வரைக்கும் அது தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு, இது வந்து வெறுமை இப்ப பிரம்மாவை கொண்டு வரல இந்த இடத்துல. ஆத்மானா என்ன, பிரகிருத்தியில சொல்ல வர இடத்துல பிரகிருத்தியினுடைய ஒரு டிபெண்டன்ஸ் தேவையில்லை. இதுக்குன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிரகிருத்தியுடைய டிபெண்டன்ஸ் தேவையில்லை. தானே அது தன்னைத்தானே நினைச்சிட்டு துவச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆனா இந்த பிரகிருத்தியோட சேர்ந்து ஜனிக்கப்பட்டு இருக்கிறதுனால அது என்ன நினைக்கிறதுனா, சரீரத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் சுக்க துக்கம் நினைச்சுன்னு அங்கேயே மாட்டின்றது. அதான் எத்தை தின்று எங்கே கிடக்கு கேட்டா, அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதான் புருஷா பிரகிருதி ஸ்தோகி குங்கே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோசிய சததியோனு ஜென்மது. புருஷா ஜீவாத்மா என்ன பண்றாங்க, பிரகிருதிஸ்தா அங்கே, அதான் பிரகிருதிஸ்தா எத்தை தின்று எங்கேன்னு கேட்டா குங்கே. அப்புறம் ஆழ்வாருடைய சரித்திரத்தை எடுத்துட்டு பார்த்தா, பிரபந்தம் எல்லாம் பார்த்தா எவ்வளவு அர்த்த கற்பிதமா இருந்து பாருங்க. வெறுமாவா வந்து மாதவா கேசவா வெறும பண்ணிட்டு போல, இவ்வளவு பிலாசிக்கிறதுல ஒழுங்கு. பும்தே பிரகிருதி ஜான் குணான், பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய குணங்கள், அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள், அது என்ன பண்றான் அவன் பும்தேன்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், தேன அனுபவியத்தை. குணசப்தா ஸ்வகாரியேஷு ஔபச்சாரிகா, குணம்னா குணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அந்த குணத்தினால் ஏற்படக்கூடிய காரியங்கள் பிரவிருத்திகள் அதை வந்து அனுபவிக்கிறான். ஸ்வதஹ ஸ்வானுபவைக சுகா புருஷா பிரகிருதி புருஷா. புருஷன் ஆக்சுவலா யாரும் கேட்டா தானா இருந்துட்டு தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடியவன், அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடியவன். ஆனா பிரகிருதிஸ்தா பிரகிருதி சம்சிஷ்டா, பிரகிருத்தியோட சேர்ந்து படைக்கப்பட்டதுனால பிரகிருதிஜான் குணான், இந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்களோட அவன் க்ளோஸ் அசோசியேஷன் அது, அந்த குணங்களை பிரகிருதி சம்சர்க ஔபாதிகான் சத்வாதி குணகாரிய பூதான் சுகதுக்காரின் புங்கே அனுபவதி. அதனால இந்த பிரகிருத்தியினால ஏற்படக்கூடிய சத்வாதி குணங்களால் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு சுக்கம் துக்கம் இருந்துட்டு இருக்கான். பிரகிருதி சம்சர்க்க ஹேதுமாக, பிரகிருதி சம்சர்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, காரணம் குணசங்கா அத்திய, இந்த குணங்களோட கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு காரணம். அதனால என்ன ஆகுது, சதசத் யோனி ஜென்மசு, சத்து அசத்துனா அந்த இடத்துல இருக்கு இல்லைன்றது இல்லை. சத்துனா தான் நல்லது, அசத்துனா கெட்டதுன்னு அர்த்தம். அப்ப நல்ல பிறவி கெட்ட பிறவி கிடைக்கிறது, நல்ல பிறவி கெட்ட பிறவின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கெட்டதுன்னு வச்சுக்கோ, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணும், இது நல்ல பிறவியில சேர்றது. தானும் வாழக்கூடாது அடுத்தவன் வாழக்கூடாது கெட்ட பிறவி. அது ஒரு கவி சொல்றான், காரணமே இல்லாம அடுத்தவாள் துன்புறுத்துறான, அவன் என்ன சொல்றது தெரியலையே அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படியோ தாட்டம்னா பரவாயில்ல, காரணமே இல்லாம அடுத்தவாளை போட்டு படிச்சுட்டேன் அவன் எந்த விஷயத்தை கேட்கறதோ கவி சொல்றான். அது மாதிரி ஏகப்பட்ட யோனினா அந்த பிறப்பு, பூர்வ பூர்வ பிரகிருதி பரிணாம ரூப தேவ மனுஷியாதி யோனி விசேஷேஷு ஸ்திதா. அதான் அண்ணா நீ தந்தையில் நீ தந்த ஆக்கையில் வழி உழல்வேன் ஆழ்வார் சொன்னார். முத முதல்ல கொடுக்கப்பட்ட சரீரம், அந்த சரீரம் எப்படி கொண்டு போச்சோ அப்படியே உயிர்ந்திருக்கிறது. அந்த மாதிரி பூர்வ பூர்வ முன்னாடி ஏற்பட்ட சரீரம், அந்த சரீரத்துடைய மாற்றம், அதனால ஏற்படப்பட்ட தேவ மனுஷ்ய இத்தியாதி, அதில் இருக்கக்கூடிய அயம் புருஷக இந்த ஆத்மா, சப்தத்யோனி பிரயுக்த சத்வாதி குணமயேஷு சுகதுக்காதிஷு சத்தா, அந்தந்த யோனி அந்தந்த பிறப்பு என்னின்ற யோனியுமாய்னு ஆழ்வார் அதே பதத்தை உபயோகிக்கிறார். என்னின்ற யோனியுமாய் சொல்ற திருக்கருத்தை மறைச்சு, இந்த மாதிரி அதுல ஏற்படக்கூடிய குணமயம், அதுல சுகதுக்கங்கள் இருந்துருக்கு. இதுதான் அந்த கதைகளின் மூலமா அழகா சொல்றா. ராமகிருஷ்ண பரமஹம்ச கதை சொல்லிச்சு, ஒரு மீன் விற்கிறவ ஒரு பூ விற்கிறவ ரெண்டு பேரும் போறா, மழை பெய்ஞ்சு ஒரு வீட்டுல ஒதுங்குறா, மீன் விற்கிறவ பூ விற்கிறவ ரெண்டு பேரும் கூடையில கூட எடுத்துட்டு போறா, ரெண்டு பேரும் வியாபாரம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த மீன் விற்கிறவ என்ன பண்றா, அவளால அந்த பூ விற்கிறவளுடைய வாசனை தாங்க முடியல, என்ன இது என்னால ரொம்ப அளவு சுத்தறது அப்படிங்கிறா. பூ விற்கிறவளுக்கு அந்த மீன் வாசனை தாங்க முடியல, ரெண்டு பேரும் அவ கூடைய மூணு மூஞ்சி மூடி தூங்குறாள். ஸோ அவளுக்கு என்ன அந்த பிறப்பு அந்த குணம் இது இருக்கோ அதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு துக்கமா இருக்கிறது ஒரு சுகமா இருக்கு, ஒருத்தர் சுகமா இருக்கிறது ஒரு துக்கமா இருக்கு, எல்லாம் அந்த ஜென்மா பண்ணக்கூடிய வேலை. தத்த தத் சாதன ஹேத்து பூத்தேஷு புண்ணியபாப கர்மசு பிரவர்த்ததே, அதுக்கு உண்டான மாதிரி புண்ணியபாபம் விளையாடுடைய கர்மாவில் பிரவர்த்தி ஏற்படுகிறது. ததா தத் புண்ணியபாப பலானுபவாய சதசத்யோனிஷு சாத்வ சாது அசாது யோனிஷு ஜாயது, மறுபடியும் அந்த ஒரு சைக்கிள், அந்த புண்ணியபாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கேற்ற சரீரம். கர்ம ஆரதே அவன கர்மாவன தொடங்குகிறது. தபஸ்தாயத்தே அதிலிருந்து கர்மா, அதிலிருந்து பிறப்பு, யாவது யாவது எதுவரைக்கும் அமானித்வாதிகான் அப்படி சொல்லணும், அமானித்த நம்பால அசூயால் இருக்கக்கூடாதுன்னு. அந்த குணங்கள்லாம் ஆத்ம பிராப்தி சாதன பூதான் குணான் தேவசே, இந்த ஆத்மாவை உணரக்கூடிய அறியக்கூடிய அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய குணங்கள்லாம் எதுவரை தோன்றவில்லையோ தாவது அது வரைக்கும் ஏவ சம்சாரத்தி, அது வரைக்கும் தான் இவன் என்ன பண்றான், இந்த சம்சாரத்தில் இருந்துட்டே இருக்கான். சதிதம் முக்தம் காரணம் குணசங்கிய சதச ஜென்மத்துன்னு இதான் சொல்லப்பட்டதுன்னு 21வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். 22வது ஸ்லோகம், உபதிரஷ்டானு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மேதி சாப்பியுக்தோ தேகேஸ்மின் புருஷப்பரஹா. எப்படி சில பதங்கள்லாம் அந்த கான்டெக்ட் ஏற்ற மாதிரி அர்த்தத்தை சொல்லும். பொதுவா பரமாத்மான்னு சொன்னா அது எம்பெருமானை குறிக்கும், ஆனா இந்த கான்டெக்ட்ல பரமாத்மான்னு ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு சொல்லும். மகேஸ்வரஹ பெருமாளை குறிக்கிறது, ஆனா இந்த கான்டெக்ட் ஜீவாத்மாவை குறிக்கிறது. அதுக்கு காரணம், அதுக்கு ஜஸ்டிக பண்றார் பாஷ்யக்காரர், உபதிரஷ்டா அனுமந்தாச்ச. உபதிரஷ்டானா சீயர்னு சொல்ற இங்கிலீஷ்ல, ஒரு ஒரு விட்னஸா இருந்துட்டுன்னு சொல்ற. பட் சம்பிரதாய பிரகாரம் விட்னஸா இருக்கிறதுன்றது பேசிவா போயிடும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ததைக்ஷத அப்படின்னு சொல்றோம், ஸ்ருதி இருக்கு. ஐக்ஷதனா அது பார்த்தது, அது பார்த்ததுன்னா அது சங்கல்பித்ததுன்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல பார்த்தல் அப்படின்னா சங்கல்பித்தல், சங்கல்பிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அழுவார் பாசனம் ஒன்று இருக்கு, சட்டன் மறந்து போயிருக்கு. அப்படியே ததேக்ஷத பகவஸ்தான் பிரஜாயேன்னு ஒரு பாசனம் ஒன்று இருக்கு. கண்டவாற்றால் உலகே கண்டவாற்றால்னு அழுவார் அந்த கண்ட பதத்தை போடுற, அதெல்லாம் வந்து அதில் சங்கல்பம் தான். வியாக்கணத்தை பார்க்கணும், இருந்தாலும் மேலோட்டமாக ஸ்மரிக்கிறத சொல்கிறேன். மேலோட்டத்தை கூட வருது இல்ல, காணுதல்னு அழுவார் பயன்படுத்துறது, அது வந்து அது சங்கல்பம் தான். அப்போ வெறும் உபதிஷ்டான வெறும் பேசியோ இல்லை, வெறும் தீர்ந்து மட்டும் அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா சங்கல்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அனுமந்தா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுமதிக்கிறான் நடக்கிறது, பிளஸ் பர்த்தா பரிக்கிறான், போக்தானா அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறான். மகேஸ்வரகா அவன்னா அவன் இருக்கிறதுனால தான் சரீரமானது ரன் ஆகுது இல்லையா, சரீரம் இருக்கிறதே அவனால தான், அந்த ஆத்மாவால தான். அதனால இந்த சரீரத்துக்கு அவன் ஈஸ்வரனா இருந்துட்டான். அதிகத்தில் தானே இருக்கு, முக்காவசியம் அப்படிதான் இருக்கு, சில நேரம் இருக்கிறது இல்லை, ஆனால் நிறையா நம்ம கை தூங்காத தூங்குறது. அப்போ சங்கல்பம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வந்து சரீரத்தை நம்ம நமக்கு இதுவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் நம்ம அடையிறதுக்கு சரீரத்தை ஒரு மீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரமாத்மின்னு போட்டுண்டார், பரமாத்மேதி சாப்பி புக்தா, பரமாத்மானும் சொல்லப்படுகிறான். எங்கே அத்தின் தேகேன்னு போட்டுண்டார், நாட் ஜென்ரல் உலகத்துக்கு சொல்லல, அந்தந்த தேகத்துக்கு அந்தந்த ஜீவன் அந்தந்த ஆத்மா பரமாத்மாவா இருக்கான், மகேஸ்வரனா இருக்கான், போக்தாவா இருக்கான், பர்த்தாவா இருக்கான், உபதிஷ்டாவா இருக்கான், அனுமந்தாவா இருக்கான். அஸ்மின் தேகே அவஸ்திதா அயம் புருஷா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா தேக பிரவிற்த்தி அனுகுண சங்கல்பாதி ரூபேன தேகத்தை உபதிஷ்டான்னு போட்டுள்ளார். சங்கல்ப ரூபமா இருக்கக்கூடிய ஒரு உபதிஷ்டாவா இருந்திருக்கா. அனுமந்தாச்ச பவதி, அனுமந்தான அலோவ் பண்றான் அது பங்கன் ஆகிறதுக்கு. ததா தேகத்துல பர்த்தாச்ச பவதி, அதனாலேயே இந்த தேகத்துக்கு ஒரு பர்த்தாவா இருக்கா, தரிப்பவனா இருந்திருக்கா. ததா தேக பிரவிற்த்தி ஜனித சுக துர்க்கையோகோ போக்தாச்ச பவதி. சாங்கி என்ன சொல்றான், ஒரு ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு போக்தாவா ஒத்துக்கிறான், ஆனா கர்த்தத்துவம் இல்லாத போக்தத்துவம் வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஜீவாத்மா சரீரத்துக்கு உள்ள இருந்துட்டு அது கர்த்தா கிடையாது, ஆனா அனுபவிக்கணும்னு சொன்னா இது வந்து இந்த பசங்க போங்காட்டம். இது எந்த காரியம் பண்ணாம எப்படி அனுபவிக்க மட்டும் முடியும்? அப்ப கர்த்தத்துவம் இருந்தாலும் போக்திருத்தம். அப்படி இந்த கர்த்தத்துவத்துக்கு ஞாத்தத்துவம் கிடையாது, கர்த்தத்துவம் கிடையாது. இந்த ஆத்மா எதையுமே தெரிஞ்சுக்காது, சிவனே கொஞ்சம் சொல்லணும் அது மாதிரி இருக்கும், ஆனா வந்து கர்த்தத்துவம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஞாத்திருத்தம் இருந்தாதான் கர்த்திருத்தம் இருக்க முடியும், கர்த்திருத்தம் இருந்தாதான் போக்திருத்தம் இருக்க முடியும். அதனால்தான் நோ டு ஆக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ், மூணுமே ஆத்மாவுக்கு உண்டுன்னு நம்ம சம்பிரதாயமான சொல்றது. அப்படி ஏவம் தேக நியம நியமனேன தேக பரணேன தேக சேஷித்வேனச்ச தேகேந்திரிய மனாந்தி பதி மகேஸ்வரஹ பவதி. இப்படி தேக நியமனேன தேகத்தை நியமிக்கிறதுனால, தேகத்தை பரிக்கிறதுனால, தேகத்துக்கு சேஷியா இருக்கிறதுனால தேகேந்திரிய மனசெல்லாம் அதுக்கு அது அவைகளுக்கு ஜீவாத்மா மகேஸ்வரனா இருக்கான்னு தாத்பரியம். ததாச்ச வக்ஷ்யதே, பதினஞ்சாவது நிலப்பரல், சரீரம் யதவாப்னோதி யச்சாபி காமதீஸ்வரஹ கிரகீத்வைத்தானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாது. சரீரத்தை விட்டு விலகிட்டு சிலதெல்லாம் ஆத்மா கூட எடுத்துட்டு போறது, அது அங்க வரைச்சே பார்க்கலாம். இப்படி வாயுவானது கந்தத்தை எடுத்துட்டு போகமோ அமரி போகுதுன்னு சொல்லப்படுற பின்னாடி, அஸ்மின் தேகே தேகேந்திரிய மனாம்சி பத்தி பரமாத்மா இதிச்ச அப்படி உக்தா. அதனால இந்த தேகத்துக்கு, இந்த தேகத்துல இருந்துட்டு தேக இந்திரிய மனத்துக்கெல்லாம் பரமாத்மான்னு அது சொல்லப்படுகிறது. தேகே மனசிச்ச ஆத்மசப்தா அனந்தரம் என பிரயோஜதே, எப்படி அந்த சொல்ல முடியும்? பரமாத்மான்னு சொன்னா இன்னொரு ஆத்மா இருந்தா பரமாத்மான்னு சொல்லலாம். இப்ப தேகத்துக்குள்ள ஒரு ஆத்மா தான் இருக்கு, ஒரே ஒரு ஆத்மா இருக்குச்சு, அதை போய் பரமாத்மான்னு சொல்றது சரியா இருக்காது. ரெண்டு ஆத்மா இருந்து ஒன்னு பரமாத்மான்னு சொன்னா ஓகே அப்படின்னா சொல்றார். தேகத்துக்கு மனசுக்கு கூட ஆத்ம சப்தமானது பிரயோகிக்கப்படுகிறது. தியானே ஆத்மனி பஷ்யந்தி கேசித் ஆத்மனா ஆத்மா ஆத்மானம் ஆத்மனு சொல்ல வரப்போம். அப்ப ஆத்மானம் ஆத்மனா பஷ்யந்தி, ஆத்மனான அர்த்தத்துல மனசுக்கு ஆத்ம சப்தம். அது மாதிரி ஆத்மானம் பஷ்யந்தினா உன்னையே பார் அப்படின்னா சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப இந்த தேகத்தோட தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய. அதனால ஆத்மசப்தமானது தேகத்துக்கும் மனசுக்கும் பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தப்பட்டாதான் இந்த இடத்துல பரமாத்மானது ஒட்டுன்றதா சொல்றேன். இதெல்லாம் அந்த சம்ஸ்கிருத டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. அபிஷப்தாத்து மகேஸ்வர இத்தடி உக்தக இது கம்யதே அப்படின்னு சொன்னதுனால மகேஸ்வரன்னும் அவன் தான் சொல்லப்படுகிறது. புருஷஹ பரஹ அநாதிமத் பரம் இத்தியாதினா உக்தக அபரிச்சின்ன ஞானசக்தி அயம் புருஷஹ அநாதி பிரகிருதி சம்பந்த கிருத குணசங்காது ஏதத் தேகம் தேகமாத்திர மகேஸ்வரோ தேகமாத்திர பரமாத்மா சபதி. இந்த ஜீவாத்மாக்கு புருஷ பரஹ அப்படின்னு அநாதிமத் பரம்னு சொன்னார். என்ன சாஸ்திரம் கேட்டா அவனுக்கு அபரிச்சின்னமான ஞானம் சக்தியை உண்டு ஜீவாத்மாக்கு. எப்ப இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாதப்ப முக்த தசையிலையும் நித்தியமா நித்திய ஆத்மாக்களுக்கும், ஆனா அப்படி இருந்தாலும் அநாதியாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால அவன் என்னவா இருக்கான்னா இந்த தேகத்துக்கு மாத்திரம் அவன் மகேஸ்வரனா இருக்கான், பரமாத்மாவா இருக்கான்னு தாத்பரியமா இருந்திருக்கு. ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிச்ச குணேஸ்வர சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபி ஜாயத்தேன்னு 23வது பக்கத்தில் சொல்றார். யஹ ஏவம் வேத்தி, இப்படி எவன் அறிகிறானோ, எதை புருஷனை பிரகிருதியை குணங்களை குணங்களோட கூட சர்வதா சர்வதான பை ஆல் மீன்ஸ் அர்த்தம். வர்த்தமானோபி ஒரு சரீரத்துல எப்படி இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரீரத்துல நச பூய அபிஜாயத்து அவன் மறுபடியும் பிறப்பதில்லை. ஏனம் உக்த சுபாவம் புருஷம், இப்படி சொல்லப்பட்ட சுபாவத்தோடு இருக்கக்கூடிய புருஷனை உக்த சுபாவாம்ச பிரகிருதி சொல்லப்பட்ட சுபாவத்தோடு கூடிய பிரகிருதியை பக்ஷ்யமான சுபாவ யுக்தைஹி சத்வாதிபிஹி குணைஹி, ஏன்னா குணங்களை பத்தி இன்னும் சொல்லல, அதனால போட்டுனர் பக்ஷ்யமானா சொல்லப்பட போகிற சத்வாதி குணங்கள் 14 15 சொல்லப்படுற அதை பத்தி. அதனால சொல்லப்படக்கூடிய அந்த குணங்களோட கூட யஹ வேத்தி எவன் அறிகிறானோ யதாவத் விவேகேன ஜானாதி, யோ வேதித்துனா விவேகத்தோட கூட எவன் அறிவானோ, ச சர்வதா அவன் பை ஆல் மீன்ஸ் தேவ மனுஷியாதி தேகேஷு, எதுல இருந்தாலும் சரி தேவனாவோ மனுஷனாவோ எதுல இருந்தாலும், அதிமாத்திர கிளிஷ்ட பிரகாரேன வர்த்தமான அபி, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு அந்த தேகத்தினால கஷ்டப்பட்டு இருந்தாலும், அபி ந பூயா அபிஜாயதே, ந பூயா பிரகிருத்தியா சம்சர்க்கம் மருகதி, மறுபடியும் இந்த பிரகிருத்தியோட கூட அவன் சேருவதில்லை. அப்படின்னா அபரிச்சின்ன ஞான லட்சணம் அபகத பாத்மானம் ஆத்மானம் தத் தேகாவதான சமய பிராப்னோதி இத்தியர்த்தக, அந்த தேகத்தை அவன் விடும் பொழுது என்ன கிடைக்கிறது அவனுக்கு, தன்னுடைய ஆத்மாவை அவன் ஆத்மஸ்வரூபத்தை அவன் உணர்கிறான் அடைகிறான். அர்த்தம் எப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபம், அபரிச்சின்ன ஞான லட்சணம், அதுக்கு எல்லையற்ற ஞானம் அதுக்குண்டு. அபகத பாபம்னா நீக்கடிக்கப்பட்ட போக்கடிக்கப்பட்ட பாப சம்பந்தம், அப்படிப்பட்ட சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் தாத்பரியம் வருது. இப்ப எப்படி அடையிறான் சொல்ற விதத்தினால, தியானேன ஆத்மனை பஷ்யந்தி கேசித்து ஆத்மானம் ஆத்மனா அந்நே சாங்கியன யோகேன கர்ம யோகேன சாப்பரே, மூன்று பேர் இருக்கலாம். சில பேர் என்ன பண்றனா தியானேன பக்தி யோகத்தினால இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை சில பேர் பார்க்கிறா, சில பேர் அதுக்கு யோகியத்தை இல்லாதவா சாங்கியன யோகேன ஞான யோகத்தினால பார்க்கிறா, சில பேர் கர்ம யோகத்தினால இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கின்றன சொல்றார். கேசித்து கேசித்துன்னா சம்ஸ்கிருதத்துல சில பேர் அப்படின்னு அர்த்தம். நிஷ்பண்ண யோகாக, நிஷ்பண்ண யோகானா பலித்த ஒரு யோகத்தை உடையவர்கள், ஹையஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யோகிகள், ஆத்மனி அதான் போட்டுண்டார் ஷரீரே, ஆத்மனி சத்தம் பாருங்க, இப்ப ஆத்மா சரீரத்துக்கு உபயோகமா இருந்து, இப்ப ஆத்மனா ஷரீரே, இப்ப ஆத்மனி ஏன்னா ஸ்லோகத்தை பாருங்க, தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேசித்து ஆத்மானம் ஆத்மனா, ஆத்மானா வெறும் ஜீவாத்மான் எடுத்துட்டோம்னா ஜீவாத்மாவில் ஜீவாத்மாவினால் ஜீவாத்மாவை பார்க்கிறான்னா அபத்தமா இருக்கும். ஜீவாத்மாவில் ஜீவாத்மாவை ஜீவாத்மா யார் பார்க்கறது சொல்ல முடியாது இப்ப, அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் வேற. அப்ப ஆத்மனின்றப்ப அது சரீரமா இருக்கு, ஆத்மனான்றப்ப மனசா இருக்கு, ஆத்மானம்ன்றப்ப தன்னை, அப்ப தன்னை இந்த சரீரத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னை இந்த சரீரத்தில் கூடிய மனதினால், ஏன்னா மனசு தேவை உள்ளுக்குள்ள நம்ம உத்து பார்க்கறதுக்கு மனசுடைய ஹெல்ப் தேவை, அதனால போட்டுனர் ஆத்மானம் அப்படின்னா அவசிதம் ஆத்மானம் இருக்கக்கூடிய தன்னை ஆத்மனா ஆத்மனான மனசா, தியானேன பக்தி யோகேன பஷ்யந்தி, பக்தி யோகத்துல இருக்கச்சே அந்த கான்ஸ்டன்ட் செல்ஃப் அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கும். இப்ப நமக்கே சில சமயம் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த யோகாலாம் சில பேருக்கு எப்ப பலிக்கும் தெரியாது, காலங்காலமா சில பேர் பண்ணவேண்டி இருக்கலாம், சில பேருக்கு சுக்கத்தை வச்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஏற்படுறது சரீரத்துல, அந்த தியானம் பண்ணதேதான் தெரியும், அந்த மெடிடேஷன் பண்ணச்சு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு என்னமோ உடம்புக்குள்ள அப்படியே வைப்ரேஷன் இருக்க மாதிரி தெரியுது, உடம்பு முழுக்க அந்த கான்சியஸ்னஸ் வந்து அவேர்னஸ் தெரியுது, அப்படி இருக்கச்சு நமக்கு தெரியுது. அப்ப என்னமோ நம்ம எல்லா இடத்துலயும் அந்த ஸ்பர்ஷிச்சுட்டு இருக்க மாதிரி அனுபவம் ஏற்படும், அதுதான். அப்ப அந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா, அப்ப ஞானம் வந்து ஃபுல்லா பிரசரிச்சுட்டு இருக்கு. இப்போ யோக நல்ல யோக தசையில என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஐக்கியம்னு சொல்ற, ஆனா தன்னை பத்தின அவேர்னஸும் இருக்கும், வெளில இருக்க அவேர்னஸும் இருக்கும், அப்பதான் சம்பிரதாயத்தை ஒட்டி வரும். அங்க போச்சு வச்சுக்கணும், அங்க போன வச்சுக்கணும், ஸ்ரீரைகுண்டத்துல முக்த தசையில எப்படி இருப்பாங்க கேட்டா, தன்னை பத்தி தான் அவேர்னஸ் கம்ப்ளீட்டா, இதனால பகவான பத்தி அவேர்னஸும் இருக்கும் இல்லையா, ஏன்னா இவன் எக்ஸிஸ்டன்ஸ் இவனுக்கு இருக்கு, இவனோட அவேர்னஸ் எனக்கு இல்லை அப்படின்னா இவன் எக்ஸிஸ்டன்ஸுக்கே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இவன் அங்கே இருக்கிறதுனால இவனை பத்தி கான்டென்ட்ரேஷன் எப்படி இருந்துட்டே இருக்கும், அவேர்னஸ் பிளஸ் பகவானை பார்க்கறான்றப்ப அந்த அவேர்னஸும் இருந்துருக்கு, அப்பதான் உள்ளுக்குள்ளேயும் வெள்ளுக்குள்ளேயும் அந்த அவேர்னஸ் ஆனது இருந்துருக்கு. யோகாக்கும் விசிஷ்டாதிக்கும் பெரிய ரிசர்ச் பண்ணலாம், அது பெரிய ஃபீல்டு. கிருஷ்ணமாச்சாரியர் எழுதியிருக்கார் புத்தகம் எல்லாம், அதெல்லாம் யாரும் கிடைச்சா வாங்கி படிக்கணும், பூர்த்தியா ஏதோ இது பண்ணிருக்கார், எழுதியிருக்கார் எப்படி பண்ணிருக்கார அஷ்டாங்க யோகத்துக்கு எப்படி விசிஷ்டாதி பரமா தான் அது வந்து கரெக்டா வரும்னு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆமா, மிச்ச பிலாசபிக்கும் ஆக்சுவலா மிச்ச பிலாசபி யோகாக்கும் சேரவே முடியாது, ஏன்னா அவெல்லாம் ஒன்னு சொன்ன எங்க இருந்து யோகா யோகா வரப்போது இல்லை நிச்சயத்தில். ஆ த மாதிரி மிச்சம்னா வியோகம் தான். ஆக்சுவலா யோகாவே கிடையாது, நீங்க எடுத்துக்கன்னா சாங்கியம் யோகா தான், வியோகம் தான் பிரியிருந்தான். என்ன யோகம் அதுல ஒண்ணும் கிடையாது. யோகம்ன்றது விசிஷ்டாவிதத்துனா யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வரும், சேருதல் சேர்ந்து இருத்தல், ரெண்டு கோணம் சேர்ந்து இருத்தல். அத்வைதத்திலையும் கிடையாது, சாங்கிய யோகத்திலையும் எங்க போய் சேரப்பா, தனியாக தானே இருப்பான். ரொம்ப ஒன்றும் சேரல இவருங்க. நீங்க அத்வைதத்தை ரொம்ப ஜாகிரதையா பேசணும். அத்வைதத்தை நீங்க வாயை விட்டு பேசுனீங்கன்னா அத்வைதம் போயிடும். ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்று எதுன்னு சொன்னா இப்போ, அப்ப அந்த ஒன்றுதலுக்கு முன்னாடி எத்தனை பேர் கேள்வி வரும். அப்படி இல்லை, அப்ப எப்படி சொல்லணும்னா, ஜீவாத்மா தான் பரமாத்மாவிடமிருந்து வேறுபட்டவன் அல்ல என்றதை உணர்ந்ததுன்னு சொல்லணும். அதுவும் முடியாது ஆக்சுவலா. அத இப்ப சொன்னது முன்னாடி சொன்னதோட பெட்டர். ஆனா உணர்ந்ததுன்னு சொன்னா அது உணர்வு சக்தி கிடையாது, வெறும் ஞான சுரூபம் தான் அது. இல்ல அது தன்னை தானே வச்சுக்கலாம், ஆனா அந்த உணர்வு அது கிடையாது, அது வெறும் ஞானம் மாத்திரம்தான். அதனால ரொம்ப கஷ்டம், அத்வைதத்தை வாயை விட்டு சொல்லவே முடியாது. அது அவாலே டபாய்ப்பா வந்து. அதனால இங்கிலீஷ்ல வச்சு இட் இஸ் ரியலைசிங் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இப்பெல்லாம் எழுதுவாங்க. ரியலைசிங் த நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் போட்டு எழுதணும். ஏன்னா நீங்க சேருதான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்ல அதாவது அப்புறம் வேற வேற இதுல சொல்றேன், ஒரு ஒரு பிலாசபி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. டைம் லைன்ல வரைச்சு ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலை பார்த்துச்சு, அவர் வந்த பர்பஸ் வேற, அவர் பண்ண காரியங்கள் வந்து நம்ம விளையாட்டு அப்ரிஷியேட். அந்த காலத்துல அவர் பண்ண இது வேற, பட் நமக்கு அது தேவையில்லை அவ்வளவுதான். ஒரு காலகட்டத்தில் அது தேவையா இருந்தது ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன்ல. அப்போ ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார், அதை வந்து நோபடி கேன் டிஸ்கியூட். இந்த வைதிக மதத்துக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குச்சு, அந்த வைதிக மதத்துக்கு ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார் சங்கர். அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இது. நான் சொல்றது அகடமிக்கான விஷயம், சம்பிரதாயத்துல ஒத்துக்கால ஒத்துனா எனக்கு தெரியும், அது தேவையில்லை தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணார்னு கேட்டா, ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுனால அடுத்து வந்த வேதாந்திகள் ரீதியா இருந்தது. ஆனா அந்த ஒரு காரியத்தை அவர் பண்ணி காமிச்சார், அக்காச லென்த்தன் பெருத்து போயிட்டு வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். எந்த காலத்துல வைதிக தர்மத்தை விட்டுட்டு வேற அத்வைதத்தை ஸ்தாபிக்கவே இல்லை. அதனால வந்து நம்ம அப்படி டோட்டலா பண்ண முடியாது. பட் பாஷ்யக்கார எழுதுனா அவர் இல்லாம நம்ம சாதிக்கலாம்ன்றது அவர் சாதிச்சு வச்சிருக்காங்க ஒழிய, நமக்கு அது பூர்வபட்சமா இருக்க ஒழிய. பட் நோ பாயிண்ட் அவ பண்ண அவளுடைய காரியம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னைக்கும் இது பண்ணவே முடியாது, குறை சொல்ல முடியாது. அதுக்கு காரணங்கள் வேற. இன்னொன்னு இல்ல, பகவத் சங்கல்பம் தான். அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கணும்ன்றது இப்போ அதை நினைச்சு நான் வரைச்சு அப்ப விட்டு போயிடுச்சு. இப்ப ஞாபகம் வருது, லோகத்துல இத்தனை மதங்கள் இருக்குன்னு சொன்னா அந்தந்த மதங்கள்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன குணம் இருக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. அங்க இருக்கிற கூட்டணி இந்து மதத்தை பொத்திச்சுன்னா அவனால இருக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வேற, அவன் இருக்கக்கூடிய குணங்கள் வேற, அவனுக்கு இருக்க சரீர இது வேற, அவனுக்கு அந்த மதம் தான் லாய்க்கு, அவன் அப்படிதான் இருப்பான். இல்லாட்டி டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் கொண்டு வந்து பண்ணும், ரொம்ப கஷ்டம் அது. அதனால்தான் எல்லாமே பகவான் சங்கல்பத்துக்கு ஏற்ற எல்லாம் இருக்கு. இல்லாட்டி அப்புறம் அது பகவான் சங்கல்பம் அனர்த்தமா போயிடும். இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா ஏன் இருக்குன்னா, எல்லாம் கீதையோட பேசிஸ் தான். அங்கங்கே இருக்கிறவனுக்கு என்னென்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய மதம் அவனுக்கு. அந்த மதம் வேற இடத்துக்கு போச்சதும் பிரச்சனை வருது, அந்தந்த மதத்துக்கான அங்கங்க இருக்க பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு இருக்க கண்டிஷன்ஸ் அங்க இருக்கு, அவனும் அவன் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான். அதான் திருப்பியும். அதனால அத்வைதத்துக்கு என்ன கஷ்டம்டா, ஒரு மாதிரி ஸ்தாபனம் பண்ண போயிட்டா. ஆனால் நிறைய இடத்துல இன்டர்னலாக நிறைய இடிக்கிறது, நிறைய வேர்ட்ஸுக்கு அவரால் ஸ்ருதியை கொண்டு அர்த்தம் பண்ண முடியாது. அது வந்து அது அகடமிக்காக எல்லாத்துக்குமே உண்டு, அகடமிக்காக எல்லா ஃபிலாசபர்ஸும் ஃபிலாசபர்ஸுக்குமே அந்த இஷ்யூ இருக்கு. அதை பாண்டுரங்கின் விவசாயம் இருக்கார், அது துவைத்த மத ப்ரொஃபஸர் பாண்டுரங்கின் பேரு. அவரும் துவைத்தி, ஸ்ட்ராங் துவைத்தி. ஆனா பியூட்டிஃபுல்லா எழுதி கத்துறது இதுல பிரம்மசூத்திரத்தை நீங்க வியாக்கியானத்தை பூர்த்தியா வாசிச்சோம்னா மூணு பேரோடதும் என்னோட எனக்கும் கொஞ்சம் அதுல இது உண்டு. அபிப்பிராயம் உண்டு. அவர் சொன்னதில் சென்ட்ரல் தீம் ஒன்று இருக்கும் எல்லா பிலாசபிக்கும், அந்த சென்ட்ரல் தீமை வச்சுட்டு தான் அவன் வியாக்கியம் பண்ணுவான். வியாக்கியானம் பண்ணிட்டே போய் சென்ட்ரல் தீம் வராது, அது கஷ்டம். நான் சொல்றது புரிஞ்சுக்கல. இப்ப நான் புதுசா கீதைக்கு வியாக்கியானம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, புதுசா வியாக்கியானம் பண்ற கஷ்டம். என்னால கீதையை வச்சுட்டு ஒரு தீம் வர முடியாது. என் மனசுக்குள்ள ஓவரால் பிக்சர் என்ன கிடைக்கிறதோ அந்த பிக்சர் வச்சுருந்தா நான் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்பதான் சப்தங்களுக்கு அந்த மாதிரி புரிக்கும். இல்லாட்டி ஆத்மா ஆத்மான்னு பயந்துச்சுங்களா, என்ன புரியும், புரியாது. அதனால அந்த அந்த இது அந்த இது எல்லாருக்குமே உண்டு, பாஷ்யக்காரருக்கும் உண்டு, நம்ம சம்பிரதாயத்திலும் உண்டு. சென்ட்ரல் தீம் அதை வச்சுருந்தா ரெக்கன்சிலேஷன் நடக்கும் எல்லா சீக்வன்ஸுக்கும். அந்த சென்ட்ரல் தீம் இல்லாட்டி நம்மளால வியாக்கியானம் பண்ண முடியாது எந்த ஒரு கிரந்தத்துக்கும். அதனால அது உண்டு. அந்த பாண்டரிங்க அழகாக எழுதிப்பாரு, அதை டீசில் மென்ஷன் பண்ணிருப்பேன் கடைசியில், அதுக்காக சொல்லுவாங்க. சரி, அப்பறே இப்போ அந்நேச்ச அனிஷ்பண்ண யோகாக, அந்த பக்தி யோகத்துக்கு போக முடியாதவா, சாங்கியன யோகேன ஞான யோகேன, ஞான யோகத்தை கொண்டு யோக யோகியம் மனசுவா, யோகத்துக்கு யோகியமா இருக்கக்கூடிய மனசை வச்சுட்டு ஆத்மானம் பட்சந்தி தங்களை காண்கின்றனர். அப்பறே யோ அப்பறேனா வேறு சிலர் யோகாதிஷு ஆத்மாவலோகன சாதனேஷு அனதிகிருத்தா ஏ ஞான யோக அனதிகாரினா. இப்ப ஆத்மாவலோகனத்துக்கு இதுவா இருக்கிறது அனுகூலமா இருக்கிறது ஞான யோகம் பக்தி யோகம் ரெண்டுதான். அதுல இவாளுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா அந்த லெவல் போகல. ஆனாலும் ஆத்ம ஞானத்தை நல்லா அவளே தெரிஞ்சின்றவா, பரோட்ச ஞானம் உண்டு அவளுக்கு, அபரோட்ச ஞானம் இன்னும் ஏற்படலை. நல்லா வாசிச்சிருக்கா, வாசி தனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்க அவளுக்கு. அவ ஒரு பக்கம் சததிகாரின, அதுக்கு அதிகாரம் இருக்கிறவாலும் என்னப்பட்ட சில பேர் பகவான் சொன்ன மாதிரி ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தா கூட நீ கர்மயோகத்தையே பண்ணுன்னு சில பேர் சொல்ற பகவான். அப்ப அப்படிப்பட்டவா சுகர உபாய முக்தாக, இது ஈஸியாகவும் இருக்கு. அவரே சொல்றாரு கர்மயோகம் பண்றது ஈஸிங்கிறார், ஸ்லிப்பாக சான்ஸ் கம்மின்றார். அதனால அப்படிப்பட்டவா யபதேஷியாகனு சொன்னா சில பேர் எக்ஸம்பரியா இருந்திருக்கா, யாருன்னா ஜனகர் மாதிரி இருக்கவாலும் அவளால ஞான யோகத்துல இருந்தா கூட கர்மயோகமே அவன் பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி இருக்கவாலும் என்ன பண்றாங்க கேட்டா கர்மயோகேன அந்தர்கத ஞானேன மனசா, கர்மயோகத்தினால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு மனசை கொண்டு யோக யோகிய யோகியதாம் அப்பா ஆபாத்திய ஆத்மானம் பஷ்யந்தி, அவர்களும் அதுக்கு ஒரு யோகியத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆத்மாவை காண்கின்றன் பொருந்தர். அதுக்கு கீழே இருக்கிறவா அந்நேது ஏவம் அஜானந்த சுத்வா அந்நேபிய உபாசத்தை தேவி சாதிதரன் ஏவ மிருத்தியும் சிதிபராயனாகான 25வது பத்தியம். அந்நே வேறு சிலர் என்ன பண்றாங்க கேட்டா ஏவம் அஜானந்த, அவ எங்கேயுமே காலக்ஷேபம் கேட்கல, தான் எக்ஸாமின் பண்ணல. அதாவது ஞானம் எப்போ நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஏற்படும் சொன்னால் வெறும குரு சொன்னார் குரு சொன்னார் சொன்னால் ஏற்படாது. குரு சொன்னதை வச்சுட்டு நம்மளை சிந்தனை பண்ணணும் இல்லையா. சிரவணம் நிதித்தியாசனம் இருக்கு, மனநம் நிதித்தியாசனம் மூணும் பண்ணால் தான் கன்விக்ஷன் வரும். இல்லை அடுத்த வாரம் சொல்ல முடியாது, இல்லாட்டி இல்லை எங்கள் குருவுக்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லே இருப்போம். இல்லை எனக்கு தான் சரியும் படுறதுன்னு எப்போ ஒருத்த கன்விக்ஷன் ஏற்படுறதோ அப்போ தான் உபதேசம் பண்ண முடியும். அப்போ இது இந்த இப்போ இப்போ சொல்லப்படுறதோ அந்த நிலைக்கு இன்னும் போகலை. ஆனாலும் உபதேசம்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு எனக்கு சரியும் படுறது என விட்டுடுங்க அதை பண்ணிக்கிறேன்ட்டு அவன சொல்றான் குரு சொன்னதை வச்சுட்டு அவ பிரதி பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ அந்நேபிய சுத்வா உபாசத்தே, அந்நேபியான்னு ஆச்சாரியத்தியா அவாகிட்ட கேட்டு உபாசனை பண்றா தேவி, அவளும் கிரமமா என்ன பண்றான்னு கேட்டா கிராஜுவலா இந்த மிருத்யுன்ற சம்சாரத்தை கடக்கிறார்கள். அந்நேசு யாரு கர்மயோகாதிஷு ஆத்மாவலோகன சாதனேஷு அனதிகிருதாக, அதுக்கு அதிகாரம் இல்லாதவா அவ அந்நேபியா, அந்நேபியா தத்வதர்சிபியா ஞானிபியா, தத்துவத்தை தத்துவ ஞானத்தை உண்மையாக அடைந்தவர்கள் ஞானிகளிடமிருந்து சுத்வா கேட்டுவிட்டு கர்மயோகாதிபிகி ஆத்மான உபாசதே, கர்மயோகாதிபிகி கர்மயோகாதிபிகி என்றுனா கர்மயோகம் முதலீட்டை கொண்டு ஆத்மாவை உபாசிக்கிறார்கள். தே அபி அவர்கள் ஆத்ம தர்சனேன மிருத்யும் அதிதரந்தி, ஆத்ம தர்சனத்தை ஆத்மாவை தரிசிப்பதால் மிருத்யுவை கடக்கிறார்கள். ஏ சுதிபராயனாக சிரவணமாத்திர நிஷ்டா நிஷ்டாகம் கொண்டது, சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தில் வெறும் சிரவணம் மாத்திரம் போகிறோம். எங்கள் ஆச்சாரங்களில் பக்தி இருக்கு அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நிறுத்தினோ யார் அவ அவர்களும் அவளும் பூத பாப்பாகா, பூத பாப்பாகனா போக்கடிக்கப்பட்ட பாப்பங்கள் உடையவர்கள், கிரமேண கிராஜுவலி கர்மயோகாதிகம் ஆரம்பிய அதிதரந்தி ஏவ மிருத்யும். அவ என்ன பண்றா, அவளுக்கும் அந்த மேல மேல மேல உயர்ந்து கர்மயோகத்தெல்லாம் பண்ணி அவளும் ஆத்மாவலோகத்தை செய்கிறாள். அபிசப்தாதிச்ச பர்வபேதக அவகம்யதே அப்படின்னு சொன்னதுனால இவாளுக்குள்ள பிரதேசங்கள் தெரியும். இன்னும் அந்த கர்மயோகத்தையே தானே உணர்ந்து பண்ணல, கேட்டு பண்றா, தான் உணர்ந்து பண்றவா ஞான யோகிகள் பக்தி பக்தி யோகிகள்னு நாலு விதமா சொன்னார். அத பிரகிருதி சம்சிஷ்டஸ்ய ஆத்மனக விவேக அனுசந்தான பிரகாரம் பக்தும் சர்வம் ஸ்தாவரம் ஜங்கமும் சத்வம் சிதிச்சு சம்சர்கஜம் இத்தியாக. இப்ப இப்படிப்பட்ட பிரகிருத்தியோட கூடி இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய ஆத்மாவை விவேக அனுசந்தான பிரகாரம் அதனுடைய விவேகத்தை கொண்டு அறிய வேண்டிய விஷயத்தை எப்படி பண்ணுன்றத ஆரம்பிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஸ்தாவரம் ஜங்கம்னா மொபைல் இம்மொபைல் சராசரம் எல்லாமே எப்படி சித்த அச்சித்தனுடைய சம்சர்க்கத்தினால வருதுன்னு சொல்ல போறார். யாவத் சஞ்சாயித்த கிஞ்சித்து சத்தம் ஸ்தாவர ஜங்கமம் கஷேத்திர கஷேத்திரஜ சம்யோகாது தத் வித்தி பரத சுத்தா. இதுல சத்வம் சத்வம்னா உயிர், சத்வம்னா அதுல உயிர், எந்த உயிரா இருந்தாலும் பறந்து நமக்கு இப்ப நம்ம சின்ன சின்ன உயிர் கண்டுபிடிக்கிறா, சின்ன சின்ன இன்னும் நுண்ணுயிர்ல கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிச்சா கூட அவைகள் கட்டி ஒரு செல்லாதான் இருக்கு. இந்த பிரகிருத்தியோட அம்சம் ஏதோ ஒண்ணு இருக்கு அது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, அந்த ஒரு செல் கூட இல்லாம எதுவுமே கண்டுபிடிக்கல. அப்ப ஆத்மா தனியா பிரபவிக்க முடியாது, அது ஏதோ ஒரு அம்சமான தேவை. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி டெவலப்டா எல்லா ஆர்கன்ஸ் இருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தா இந்த வைரஸ் எது சொன்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தால ஒட்டின்னு இருக்காது இல்லையா. அது மாதிரி யாவது சஞ்சாயத்தை கிஞ்சித்து என்னென்ன உயிர்கள் இருக்கோ அது ஸ்தாவரமா இருக்கட்டும் ஜங்கமமா இருக்கட்டும், ஜங்கமம்னா மொபைல் மூவபிள் எதுவா இருந்தாலும் எல்லாம் அந்த கஷேத்திர கஷேத்ரஜ்ஞ சம்யோகாது. ஒரு ஆத்மா ஒரு சரீரம் இருந்தாதான் அது பிறக்கின்றது சாதிக்கிறது. யாவது ஸ்தாவர ஜங்கம ஸ்தாவர ஜங்கம ஆத்மனா சத்வம் சாயதே, அது ஸ்தாவரமா இருக்கட்டும் இல்ல வந்து தமிழ தாவரம் அப்படிங்கிறான், ஸ்தாவரம் தாவரவியல் அது ஸ்தாவரத்துல நடந்தாது. அப்புறம் ஜங்கமம்னா மூவிங். தாவத்து கஷேத்திர கஷேத்ரஜ்யோகோ இதரேதர சஞ்யோகாத் ஏவ ஜாயதே, இவைகளுடைய சேர்க்கையினால்தான் உயிர்கள் உண்டாகின்றன. சம்யுக்தம் ஏவ ஜாயதே நது இதரேதர வியுக்தம் இத்தியர்த்தா. அப்படி தோன்றக்கூடிய உயிர்கள்லாம் வெறும் பிரகிருதி மட்டும் உயிரா ஆறுதில்லை, வெறும் ஆத்மா மட்டும் ஒரு ஜீவனா ஒரு இதுவா ஆறுதில்லை, ஒரு பீயிங்கா ஆறுதில்லைன்னு சொல்லிச்சு. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் எஃப் பஷ்யதி சபஷ்யதி. மறுபடியும் பரமேஸ்வரன் போட்டுனா அதில் ஜீவாத்மா சொல்ற சமம் சர்வேஷு பூதேஷு, எவ்வளவு வெரைட்டி இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது சமம். இது சேம் அர்த்தம், இது சேம்னா இது சிமிலர் அர்த்தம், ஒரே ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். கடையில போய் நம்ம என்ன பண்றோம், இல்ல இல்ல இது வேண்டாம் வேற கொடுங்க வேற கொடுங்க, அவன் சொல்லுவான் அம்மா எல்லாம் ஒண்ணுதான்மா அப்படின்னு. அவன் சொல்றான் எல்லாம் ஒண்ணுதான் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒரே டைப்பு தான், நீங்க எத்தனை எடுத்துக்கோங்கன்னா அதே தான் அது சொல்லப்படுறான். அது மாதிரி சொல்றாரு இப்ப சமம் சர்வேஷு பூதேஷு. அப்ப அழியக்கூடியவைகளில் அழியாததாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தான் நல்ல ஜீவாத்மாவை எவன் தன்னை பார்க்கின்றானோ அவன் தான் பார்க்கிறான். ஏவம் இத்தரேத்தர யுக்தேஷு சர்வேஷு பூதேஷு, இப்படி ஒன்றோடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் தேவாதி விஷமாக்காராது வியுக்தம், தேவன் மனுஷன் பிராமணன் இப்படி இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ் தான் இருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு தத்திர தத்திர தத்த தேகேந்திரிய மனாம்சி பிரதி பரமேஸ்வரத்வேன ஸ்திதம் ஆத்மானம் ஞாத்ருத்வேன சமானாகாரம். அப்படி அந்த தேக இந்திரிய மனசு இருக்கணும் அவைகளுக்கு பரம ஈஸ்வரனாக சொன்னா கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய ஸ்திதம் ஆத்மானம் அந்த ஆத்மாவை ஞாத்ருத் வேணும்னு பொருந்த ஞாத்ருத் வேணும்னு சொன்னா அறிபவன், வெறும் ஞானம் இல்ல அறிபவன் இல்லையா. அப்படிப்பட்ட தேசு தேகாதிஷு வினஷ்யத்து தேகங்கள் போனாலும் விநாச அனர்க சுபாவேன அவினஷ்யந்தம் ஏபஷ்யதி, விநாசத்துக்கு அருகதை இல்லாத அழிக்க முடியாத அந்த ஆத்மாவை எவன் பார்க்கின்றானோ சபஷ்யதி அவன் தான் பார்க்கிறான். ச ஆத்மானம் யதாவது அவசிதம் பஷ்யதி, அவன் ஆத்மாவை எப்படி இருக்க உள்ளதே உள்ளபடி அறிகிறான். யஸ்து தேவாதி விஷமாகாரேன ஆத்மானமபி விஷமாகாரம் ஜென்ம விநாசாதி யுக்தம் ச பஷ்யதி ச நித்யம் ஏவ சம்சாரம் இதி அபிப்ராயஹ. அதை விட்டுட்டு இப்படி தேவாதி விஷமாகாரேன தேவன் வேற மனுஷன் வேறன்னு பாக்குறவன் ஆத்மாவையும் இது சமம் இல்லை விஷமாகாரம் ஒவ்வொன்றும் வேற நினைக்கிறானோ அவன் மறுபடியும் பிறக்கிறான். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ ஒரு 200 பேக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் ஸ்மார்ட்டா எனக்கு வருது. ஸ்மார்ட்னா என்ன ஆக்சுவலா கொஞ்சம் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா. நோக்கியா 3310 போனுக்கு ஸ்மார்ட்னஸ் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அமுத்தி கமுத்தி பண்ணும். ஆனா இப்ப இருக்கிற போன்ல பேசினா அது புரிஞ்சுக்கிறது. அப்ப அதற்கான அறிவு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொன்னா இந்த போன் உடஞ்சி போச்சு வச்சுக்கோ அந்த போனுக்கு அறிவும் போயிடுது. புதுசா ஒரு போன் ஒண்ணு பண்ணணும்னா அறிவோடு ஒண்ணு பண்ண முடியாது. அவன் என்ன பண்றான் முதல்ல போனை ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் வெள்ளேந்து தயிர்லேருந்து மோருக்கு விடுற மாதிரி கொஞ்சம் அறிவு அதுக்குள்ள விடுறான். ஆனா நம்ம சரீரம் அப்படி இல்லை. புறக்கச்சேக அறிவோடு தான் பார்க்கறோம். அந்த அறிவு ஆத்மா வரும் இல்லையா. தெரியாது தெரியாம இருக்கு. மான் குட்டி போடுறது போன நாய்க்கு சாயிரம் மணிக்கு ஓடுறது. இப்ப அதுக்கு அறிவு பிறந்த பிறந்தா உண்டாகணும்னா 10 போய் ட்ரைனிங் கொடுத்து அதை தூக்கிட்டு போய் நம்ம எல்லாம் பண்றது இல்லையே. மனுஷன் தான் அது கொஞ்சம் மந்தமா இருக்கான். மிச்ச விலங்குகள் சம பாஸ்ட். கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா திரும்ப பாத்துக்கிறது இல்ல. கண்ணுக்குட்டி பிறந்தவனே பாக்கணும். பிறந்தவனே குதிச்சு ஓடும் விழுவும் தவான கீழே விழுவும் விழுந்து நிற்கும். அந்த பிரவிற்த்தி எப்படி ஏற்படுறது? அந்த அறிவு நேச்சுரல் அடி இருக்க முடியாது. இல்லாட்டி என்னன்னா அது ஒரு ஏஜ் வந்து அப்புறம் ஸ்கூல்ல போட்டு அதை கத்து கொடுத்து எல்லாம் பண்ணலாம். அப்பெல்லாம் இல்லையே இல்லையா. அதனாலதான் ஜீவாத்மாக்கு அறிவுன்றது இன்றியமையாதது கிடைக்க முடியாது. சரீரத்தினால அதுக்கு அறிவு இல்லை. அறிவு அதுல என்ன இருக்கு அந்த அறிவு பிரசரிக்கிறது. ஒரு சரீரம் கிடைச்ச உடனே அந்த சரீரத்துக்கு ஒரு யோகியத்தை வந்தவனே கர்ப்பத்தில் இருக்கச்சேவே எவ்வளவு தெரியுதுன்றான். இன்னைக்கு எல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்றான் குழந்தைக்கு தெரியுது 8 தெரியாது வந்து எல்லாம் உண்டு அப்படின்னு. எப்படி தெரியுது இப்போ? அறிவு இருக்கு உள்ளுக்குள்ள. அதனால்தான் அப்படி எவன் அறிந்து கொள்கிறானோ தாத்பரியம். சமம் பஷ்யந்தி சர்வத்ர சமஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்தி ஆத்மான ஆத்மனா ஆத்மானம் ததோ யாதி பராமிருதிம். 28 ஸ்லோகம். சமம் பஷ்யந்தி இப்படி எல்லாவற்றையும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய எவன் பார்க்கின்றானோ ஈஸ்வரனே சொன்னா அந்த இடத்துல ஆத்மாவை அந்தந்த சரீரத்துக்கு அவன் ஈஸ்வரன் இல்லையா. எனக்கு விருப்பம் இல்லை வச்சுக்கோ உங்களால என்ன ஒண்ணும் காரியம் பண்ண முடியாது பண்ண முடியாது. ஆனா காரையோ ஸ்கூட்டரையோ அதுக்கு விருப்பத்தை நம்ம பார்க்கறது இல்லை. போட்டு உதச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு ஜீவாத்மாவை அவளுடைய விருப்பம் இல்லாம காரியம் பண்ண தெரியுது. ஆத்திலேயே பார்த்துட்டு இருக்கணுமே குழந்தைகள் பண்ண முடியாது. ஒண்ணு இல்லை உங்க பேரை கிட்ட பேசிக்கிட்ட ஒரு பென்சில குத்திரி வாங்க ட்ரை பண்ணுங்க முடியாது. அது அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. அந்த ஈகோன்னு தான் அந்த ஒரு இது இருக்கு. தனித்துவம் இருக்கா இல்லையா. அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்ப அந்த சரீரத்துக்கு ஈஸ்வரனா இருக்கு. அதுவும் ஒரு சரீரம் தானே வேலை வாங்கினாலும் வேலை வாங்க முடியாது. அது அந்த ஆத்மா சம்மதிச்சாதான் அந்த குழந்தையோ யாரா இருந்தாலும் வேலை வாங்க முடியும் இல்ல கெஞ்சனும் கண்ணா ராஜா அதை அவங்க பண்ணானா அப்ப அதுக்கு தளர்ந்து பண்றது. அப்ப அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த ஆத்மா ஈஸ்வரனா இருந்தது. ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் இப்படி அறிபவன் தனக்குத்தானே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. அதாவது இன்னும் கீழே தள்ளுறதில்லை. மேல மேல அவன் தெரிஞ்சுட்டான்னா ஒண்ணு அந்த சரீரத்திலே ஞானம் பூர்த்தியா இருந்தா நரகதி ஏற்பட்டுறது. ரெண்டு மேல மேல இன்னும் நல்ல கதி ஏற்பட்டு கடைசியை அடைகிறான் தாத்பரியம். சர்வத்திர சர்வத்திர நல்லது தேவாதி சரீரேஷு தத்தேஷுத்தேன ஆதாரத்தையா சரீரேஷுக்கு ரே விட்டு போயிட்டு போட்டிருந்தோம். அங்கங்க தேவாதி சரீரங்களில் தத்தேஷுத்தேன அந்தந்த சரீரத்துக்கு சேஷியா இருந்துட்டு ஆதாரத்தையா நியந்திரத்தையாச்ச சித்தம் ஈஸ்வரம் ஆத்மானம் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் இருக்கக்கூடிய தன்னை தேவாதி விஷமாகார வியுக்தம் வெளித்தோற்றத்துக்குதான் ஆண் பெண் குழந்தைகளாம் இருக்கே தவிர எல்லாத்துக்குள்ளயும் பார்த்தோம்னா ஞான ஏக ஆகாரத்தையா ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய சமம் பஷ்யன் ஆத்மனா மனசா ஆத்மனா மனசா மனசால் ஸ்வம் ஆத்மானம் ந ஹினஸ்தி ரக்ஷதின் அர்த்தம் சம்சாராது மோசயதி இந்த சம்சாரத்திலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்கிறான். ததஹ தஸ்மாத் ஞாத்ருதயா சர்வத்ர சமானாகார தர்சனாத் பராங்கதி ஞாதி. ஏன்னா ஜீவாத்மா ஞாத்ருதம் ஒதுக்குல வச்சுக்கோங்க. எப்படி ஞானம் ஏற்படும் இப்ப? அப்பனா பந்தத்திலே இருக்க வேண்டியதுதான். இப்ப பந்தத்துல இருக்கான்னு சொன்னா, நீங்க பந்தத்தை ஒத்துலன்னா, பந்தத்திலிருந்து மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, அப்ப அந்த சேஞ்சுக்கு அவன் சுற்றி சப்ஜெக்ட் சேஞ்ச் இல்லையா? இப்ப பந்தத்துல இருக்கான் மோட்சத்துக்கு போகணும்னா, அப்ப நான் பந்தத்துல இருக்கேன் நான் மோட்சத்துக்கு போகணும்ன்ற எண்ணமா அவன் ஏற்படணும். அது கூட அவன் ஏற்படாதுன்னா எப்படி மோட்சத்துக்கு போக முடியும்? அதனாலதான் அவன் என்ன பண்ற விதிகள் எல்லாமே பொய்யின்ல. ஓடுறான் இவன், ஓடினா இவனோட பாஸ்ட் அத்வைதி முன்னாடி ஓடிட்டு இருக்கான். இவன் அவனுக்கு ஏண்டா இப்ப இவ்வளவு என்ன பொய்யின்னு சொன்னா ஏண்டா ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டான். அவன் சொன்னானா, நான் ஓடுறதும் பொய்ன்னு நினைச்சுக்கோ. இப்படி பேசுறா எப்படி ஆர்கியூ பண்றது? இருக்கிறதும் பொய்யின்னா என்ன பொய்யின்றா, நான் ஓடுறதும் பொய்னா என்ன கதையா இருக்குது? அதான் இவெல்லாம் வெய்யரா பிரச்சனை. நீ ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஏற்படாதுன்னு சொன்னா அவனுக்கு மோட்சமே கிடைக்காது. அவன் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதான் சொல்றாவா எல்லாம் மாயேன்ற. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவே இல்லன்ற கடைசியில ஆத்மா இல்ல ஜீவாத்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றா. இப்படி பேசுறது எப்படி பேச முடியும்? எப்படி பேசுறது? இப்போ பந்தமும் தோற்றம், ஜீவாத்மா தோற்றம், ஈஸ்வரன் தோற்றம், எப்படி ஆனதுன்னு என்ன கேட்காத அப்படின்னா இப்படி வாழ்க்கை பண்ணுங்க சொல்லுங்க. அதனாலதான் கண்டிக்கிறேன் அந்த மாதிரி வரச்சு. அப்படி சொல்லச்சு இந்த இந்த சம்பிரதாயத்துல அந்த மாதிரி கிடையாது. என்ன பண்ணான்னு கேட்டா அவன் புரிஞ்சுக்கிறான் ஞாத்ருதயா, அவன் அறிவு மாத்திரம் இல்ல அறிபவன், அப்படிப்பட்டவனை சர்வத்ர சமானாகார தர்சனாத் பரமகதி யாதி, எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவன் உயர்ந்த கதையை அடைகிறான். கம்யதே இது கதிகி, கதிகின் என்ன ஆக்சுவலா அதுக்கு போட்டுள்ள கதியினாலே கம்யதே அடையப்படுகிறதுன்னு அர்த்தம் இல்லையா? பரம் கந்தவியம் யதாவத் அவசிதம் ஆத்மானம் பிராப்தி. அப்ப அடையப்பட வேண்டிய ஆத்மாவை அவன் உள்ளதை உள்ளபடி அடைகிறான். தேவாத்யாக்கார யுத்தத்தையா சர்வத்திர விஷம் ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மான் ஹினஸ்தி, எவனவன் வேறு வேறாக அடைகிறானோ அவன் என்ன பண்றா? பவ ஜலதி மத்தியே பக்ஷிபதி, மறுபடியும் சம்சார சாகரத்தில் அவன் வேறான். தன்னை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்காதவன் மறுபடியும் வேறான்னு சொல்லிட்டார். பிரகிருத்தியை வச்ச கர்மானி பிரியமானி சர்வசக எஃப் பசிதி ததாத்மானம் அகர்த்தாலம் தபஷதி. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஸ்லோகம் இது. இதை பண்றது முழுக்க பிரகிருதி தான் அப்படின்னு நினைப்போம். பண்ணக்கூடிய காரியம் முழுக்க பண்றது பிரகிருதி தான் இல்லையா? தன்னை பண்ணாதவனாக எவன் பார்க்க வேண்டும் சொன்னா இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப இவ்வளவு நேரம் கர்த்தான்னு சொல்லிட்டு இப்ப கர்த்தா இல்லையான்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா, தேகம் இயங்கிறது இல்லையா பேசிக்கா, அந்த இயக்கத்தை நம்மால் நம்மளால நடக்கல. ஏன்னா பசினா என்ன? இப்போ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பசின்றது உள்ள இருக்கக்கூடிய அக்னிக்கு தீனி தேவை. யார் அந்த அக்னியை வளர்த்து விட்டது? நம்ம தான் வளர்த்து விட்டோம். அப்ப அந்த அக்னிக்கு தீனி தான் பசி. அப்ப ஒருத்தர் சொன்னார், இன்னமும் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னார் இந்த தேகத்துக்கு, அவர் சொல்ற இதுக்கு ரொம்ப சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்படி சொல்றாங்க சார், கையை காட்டி இது ரொம்ப தீனி போடக்கூடாது அப்படிங்கிறார். அப்பனா அவர், அப்ப அவர் இருக்கிற பாவமே தான் வேற, நான் இது சரீரம் வேற நினைந்து இருக்காரு. பசினா என்னன்னு கேட்டா உள்ளுக்குள்ள இருக்க அக்னி, அதுக்கு தீனி தேவைதான் பசி. அப்ப நான் ஒண்ணும் பண்ணல ஆக்சுவலா, சரீரத்துக்கு பசிக்கிறது அப்படிப்பட்ட இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சரீரம் பண்றது நான் பண்ணல அந்த மாதிரி அனுசந்தானம். சர்வாணி கர்மாணி காரிய காரண கர்த்தத்துவே ஹேத்துக்கும் பிரகிருதி இருச்சதே. அப்ப எல்லா காரியங்களுக்கும் முதல்ல எது கர்த்தத்துவம், முதல் பேசிக் கர்த்தத்துவம் பார்த்தா சரீரத்துக்கு தான். நம்மள அறியாம நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இல்லையா? இன்வாலண்ட் ரியாக்ஷன் தான் இங்க முக்கியம். வாலண்டரி இல்ல, நிறைய இன்வாலண்ட் ரியாக்ஷன் இருக்கு. இமம் ஓடுறது, மூச்சு விடுறோம், சங்கல்பம் பண்ணா கூட எவ்வளவு நேரம் மூச்சு தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. ஸோ நேச்சுரலா ஆக்ட் ஆகுது. ரத்தம் ஓடுறது உள்ள ரத்தத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரகிருதி தானா இயங்கிடுது. முதல் ஆக்ஷன் பிரகிருத்தியோடது. அப்படி ஆக்ட் பண்ணக்கூடிய பிரகிருத்தியை நம்ம என்ன பண்ண சங்கல்பம் பண்ணி அதை நம்ம வேலை வாங்குறோம். அப்படி இது பூர்வோக்த ரீதியா பிரகிருத்தியா கிரியமானி இது ஏக பசதி. இதெல்லாம் பிரகிருத்தியினால் செய்யப்படுவையான காரியங்கள். தத்தா ஆத்மானம் அகர்த்தாரம் ஞானாகாரம் செய்ய பசதி. அப்ப இதுல இருக்கக்கூடிய அறிவு மாத்திரம் தான் நான். அப்படின்னு எவன் பார்க்கின்றானோ தஸ்ய பிரகிருதி சன்யோக, அவனுடைய பிரகிருதி சன்யோகமானது தததிஷ்டானம் தஜன்ய சுக துக்கானுபவச்ச கர்மரூப அஜ்ஞான கிருதானி இதி ச யஹ பஷ்யதி. அப்ப எல்லாமே கர்மரூபமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தால் செய்யப்பட்டவன் எவன் பார்க்கிறானோ அவன் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறான். ஆக்சுவலா நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிலாசபிக்கலா போவேண்டாம், ஒரு லிஸ்ட் எடுப்போம். இன்னைக்கு நம்ம மாத்திரம் எவ்வளவோ சாமான்கள்லாம் வச்சிருந்தோம், எதெல்லாம் இல்லையா கூட நம்ம சர்வே படம் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். எவ்வளவோ பெரிய வீட்டை கூட எவ்வளவு சாமான் சேர்த்து வைக்கிறோம், ஒன்றும் இல்லை உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா நாளைக்கு இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் இல்லை வந்துடும். அப்படி பார்க்கச்சே ஒவ்வொன்றா பார்க்கச்சு. அதுல எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்னன்னா, இந்த சரீரம் இல்லாட்டி கூட ஆத்மாவுக்கு இருப்பு இருக்கு, இந்த சரீரத்தோடு நான் போகல நான் போக மாட்டேன் அப்படின்ற எண்ணம் கன்விக்ஷன் ஆனது வரணும். அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவலோகனம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்திரமா இருக்கும். அப்படி சொல்ற எல்லாமே அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை நீங்கி எவன் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான். யதா பூத பிருதக் பாவம் ஏகஸ்தம் அனுபஷதி ததையே ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா. எப்பொழுது அப்படி பூதத்தை காட்டணும் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படி, அதான் நம்ம பஞ்சமய என்று சொல்லிச்சு, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய, அந்த விஞ்ஞானமயம் தான் ஆத்மா. அப்ப அன்னமயம் இல்ல, பிராணமயம் இல்ல, மனோமயம் இல்ல. அப்படி அப்ப நான் யாரும் கேட்டா பிரம்மன், பிரம்மன் தான் தானே தான் அந்த ஆத்மா தான். பிரகிருதி புருஷ தத்தத்வய ஆத்மகேஷு தேவாதிஷு சர்வேஷு பூதேஷு சத்சு தேஷாம் தேவத்வ மனுஷ்யத்வ ஹ்ரஸ்வத்வ தீர்கத்வாதி பிரதக்பாவம் ஏகத்தம். இப்ப பிரகிருதி புருஷன் சேர்ந்து இருக்கு, சேர்ந்ததுனாலதான் லேமன் ஃபார்ம்லாம் வருது, தேவன் மனுஷன்லாம். அப்படி இருக்கக்கூடிய அவைகள்ல தேவத்வம்னா தேவனாக இருக்கும் தன்மை, மனுஷத்துவம்னா மனுஷனாக இருக்கும் தன்மை, இப்படிப்பட்ட குள்ளமா இருக்கிறது ஒத்தனமா இருக்கிறது இதெல்லாம் தவிர நான் வேறு. ஏக தத்வஸ்தம் பிரகிருதிஸ்தம் யதா பஷ்யதி, நான் வெறும் ஞானாகாரம் இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எவன் பார்க்கிறானோ. ந ஆத்மஸ்தம் இது எல்லாம் பிரகிருதியில் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் எனக்குள்ள இல்லை. இப்ப நான் வந்து ஒரு ஆண் அப்படின்னு சொல்றேன்னா இந்த ஆண்மை இந்த ஆணாக இருக்கும் தன்மை இந்த சரீரத்தினால ஏற்படுத்த ஒழிய வாசல் ஜீவாத்மாக்கு ஆண்ட விவகாரம் கிடையாது. ததையேவ பிரகிருதி தக ஏவ உத்தரோத்தர புத்திர பௌத்திராதி பேத விஸ்தாரம் ஏதா பசதி. அப்படி பிரகிருத்தினாலேயே மகன் பிறக்கிறான், பொண்ணு பிறக்கிறான், இல்ல பேரன் பேத்தி பிறக்கிறானா, எல்லாம் சரீரத்தோட தர்மங்களே தவிர ஆத்மாலே இந்த ஆத்மா பிறக்கிறது இல்லை. எதா பசதி ததா ஏவ பிரம்ம சம்பத்தியதே, அப்போதுதான் என்ன பண்ண பிரம்மத்தை அடைகிறான். என்ன அர்த்தம்னா அனவச்சின்ன ஞானைக்காக்காரம் ஆத்மானம் பிராப்னோதி இத்தியர்த்த. அப்போதான் அந்த ஞானம் ஞானம் மட்டுமே ஆகாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அவன் அடைகிறான்னு தாத்பரியம். ஆத்மாதான் அனாதித்வாத்து நிர்குணத்வாத்து பரமாத்மா அயம் அவ்விய சரீரஸ்தோதி கௌந்தேய கரோதி நிலப்பியதேன்னு சொல்றாரு. இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, குணம் கிடையாது, அதனால இது பரமாத்மாவா இருந்து என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த இந்த உடம்புல இருந்தா கூட ஒன்னும் பண்றது இல்லை, ஆக்சுவலா எதையும் அது அடைவதும் இல்லைன்னு சொன்னார். அயம் பரமாத்மா அப்படின்னு சொன்னா உண்மையா பரமாத்மா ஜீவாத்மா தேகாத்து நிஷ்கிருஷ்ய சுபாவி நிரூபித்தா. இந்த தேகம் பிறந்ததுனால ஆத்மா பிறந்தது இல்லை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா ஒரு ஆத்துல புதுசா ஆத்மா உண்டாகல, எண்ணி இருந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துருக்கு. அப்ப தேகத்தை காரணம் தனியா இருந்துருக்கு அனாதியா. சரீரத்தை அப்படி அனாதித்வாத்து சரீரத்தில் இருந்தா கூட டெய்லியா இருந்துருக்கு. அவ்யயனா வியரகிதா, இதுல சொரூபத்தை மாத்திரம் சொல்றாரு. ஆத்மாக்கு சொரூபம் உண்டு சுபாவம் உண்டு, நம்ம சொரூபத்துல எந்த விதமான மாற்றத்தையும் ஒத்துக்கல, ஆனா சுபாவமா இருக்கக்கூடிய தர்மபூத்த ஞானத்துல மாற்றத்தை ஒத்துன்னு இருக்கோம். அதெல்லாம் பிறப்பு ஏற்படுறது. இங்க சொல்லக்கூடிய அபியமானது சொரூபத்துல சொரூபஞானத்தை எந்த விதம் மாற்றமும் கிடையாது. நிர்குணத்து பாதம் சொன்னா பிரகிருதியில இருக்கக்கூடிய சத்ரஜஸ்தம குணங்கள்லாம் கிடையாது, அதனால எதையும் பண்ணல எதுவும் அடையலன்னு சொல்லிட்டு தேக சுபாவையும் நளிப்பதே நம்ம பத்தியதே. அதனால இந்த ஓயும் மூப்பு பிறப்பு பிணி எல்லாமே வந்து சரீரத்துக்கு தான், சரீரம் தான் ஏஜ் ஆகிறது ஒழிய உள்ளக்கு ஆத்மாக்கு ஏஜ் கிடையாது, அது வந்து ஏஜ்லெஸ் அப்படின்னு சொல்ற. இப்ப ஒரு கேள்வி வரலாம், எத்யபி நிர்குணத்வாத் ந கரோதி நித்ய சம்யுக்த தேக சுபாவை கதம் நிலப்பியதே இத்தியத்ராக. எப்படி சுவாமி இது இவ்வளவு தேகத்துக்குள்ள இத்தனால இருக்குச்சு, அதோட கூட எதுவும் ஓடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எப்படி இதுக்கு எதுவும் ஒட்டாம இருக்க முடியும்? அப்படின்னு கேட்டா, இதுக்கு இவர் எக்ஸாம்பிள் சொல்றார், பட் அந்த வாட்ஸ்அப் இருக்கனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கிடைக்கிறது. அப்போ ஒரு ஆச்சாரியன் சொன்னார், எப்படி பாலானது மாறிண்டே இருக்கு, பால் மாறிண்டே இருந்தாலும் அதுல மாறாம வெண்ணன்ற ஒரு வஸ்து, நெய்ன்ற வஸ்து இருக்கா இல்லையா? பால் தயிராது, தயிர வெண்ணாங்கிற வெண்ண நெய்யாது. பால் கெட்டு போறது, தயிரும் கெட்டு போறது, வெண்ணை கூட கெட்டு போறதுன்னு வச்சுப்போம், ஆனா நெய் ஆக்கிட்டோம்னா அது கெடாம இருந்து இருக்கா இல்லையா? அது மாதிரி அது ஒட்டாம இருந்துட்டு அழகா வெளில வருதா இல்லையா? இப்ப வெண்ணை பாலோட ஒட்டிண்டே இருக்கு வச்சுக்கோ, வெண்ணை எடுக்கவே முடியாது. அதனால வெண்ணை எடுக்க முடியாது. அப்ப அது உள்ளே இருந்துருக்கு, அதுக்குள்ள ஒட்டாம இருந்துருக்கு. அது மாதிரி போட்டுட்டார். இப்போ யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்பியதே சர்வத்ர அவஸ்தோ தேகே ததா ஆத்மா நோபலிப்பியதே. எப்படி ஆகாசமானது ஸ்பேஸ்னு சொல்றோம், எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு, ஆனா எதுவும் அதுல ஒட்டுறது இல்லையே. சேர்த்த வாரி போடுறா இல்ல சொல்லுவாள், படுத்து சுப்பிரமணியன் சொல்லுவார், எவ்வளவு நம்ம இது பண்ணாலும் அப்படின்னு நம்ம வேணா வேண போறது, ஆகாசத்துல எதுவும் போக போறதே இல்லை, எவ்வளவு சேர்த்த வாரி கொட்டினாலும். அது மாதிரி இந்த ஆத்மாவானது தன்னுடைய ஞானத்தினால முழு தேகத்துல பரவி இருந்தாலும் அது ஒன்னு ஆக்சுவலா ஒட்டுறது கிடையாது. எத்தா ஆகாசம் சர்வகதம் அபி, ஆகாசமானது எல்லா இடத்துல இருந்தா கூட, சர்வைகி வஸ்துபிகி சம்யுக்தம் அபி, எல்லா வஸ்துக்குள்ள சேர்ந்து இருந்தா கூட, சௌக்ஷ்மியாத்து சர்வ வஸ்து சுபாவைகி நலிப்பியது, அது சட்டிலா இருக்கிறதுனால எந்த வஸ்து சுபாவத்தோட ஒட்டுறது கிடையாது. ததா ஆத்மா, அப்படியே ஆத்மாவும் அதி சூக்ஷ்மியாத்து, அதுவும் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால சர்வத்திர, சர்வத்திரம் சொன்னா தேவ மனுஷியாதோ தேகே அவசிதா அபி, தேவ மனுஷன் இத்தியாதி தேகங்கள் இருந்தா கூட தத்தன் தேக சுபாவையும் நினைக்கிறது, அந்தந்த தேக சுபாவத்தினால ஒட்டுவதில்லை. சரி, ஒட்டுறதில்லைன்னு சொன்னா எப்படி பின் அறிகிறது? அதாவது இப்ப ரெண்டு ஒரு கேட்சியா இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னா எதுவும் அதை ஒட்டுறதில்லைன்னு சொன்னா, பட் ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதே அப்படின்னு கேட்டா, அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா பிரகாசேதி ஏகா கிருஷ்ணம் லோகம் இமம் ரவி கஷேத்திரம் கஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசேதி பாரத. எப்படி இந்த சூரியனானவன் ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் காட்டுகிறானோ, அது மாதிரி இந்த ஆத்மாவும் ஹதயத்துல இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் அது ஞானத்தை அடைகிறது தாத்பரியம். யதா ஏகா ஆதித்யா ஸ்வயா பிரபயா கிருஷ்ணம் இமம் லோகம் பிரகாசேதி, ஆதித்யனானது தன்னுடைய பிரகாசத்தினால மொத்த லோகத்தையும் காட்டுகிறதோ, யதா அப்படியே க்ஷேத்திரம் அபி க்ஷேத்ரி மம இதம் க்ஷேத்திரம் ஈதம் இது கிருஷ்ணம் பகிஹி அந்தஸ்ய ஆபால் பலமஸ்தகம்னு ஸ்ருதி வாக்கியத்தை போட்டுள்ள ஸ்வகீயன ஞானேன பிரகாசயதி. இப்ப மேல் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஆகாசமான எல்லாத்தையும் பரவேன்னு சொல்லிட்டார், ஆனா ஜீவாத்மா அந்த மாதிரி தேகத்துக்குள்ள முழுக்க சுரூபத்தோட பரவல. ஜீவாத்மா அணு, அது ஹிருதயத்தில் தான் இருக்கு. முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஜெனரலா சொன்னாரு ஆகாசம் மாதிரின்னு சொன்ன, ஆனா ஜீவாத்மா ஆகாசம் மாதிரி இல்ல, ஏன்னா ஆகாசம் எல்லாத்துலயும் பரவி இருக்கு, ஆனா ஜீவாத்மா ஹிருதயத்துல அணுவா இருந்துருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி உதாரணம் சொல்ற, இது சூரியன் ஒரு இடத்துல இருந்துட்டு மொத்த உலகத்தையும் பிரகாசிக்கிறதோ, அது மாதிரி இந்த ஜீவாத்மாவும் தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால மொத்த சரீரத்தையும் அது அடைகிறது. ஏன்னா மொத்த சரீரத்தையும் ஆத்மா வந்து பரவிட்டு சொல்லிட்டா வச்சுக்கோ, இந்த ஜென்மால இல்ல இந்த ஜென்மால மனுஷன், அந்த ஜென்மால இரும்பா வரணும்னு வச்சுக்கோ, அப்புறம் இரும்பு சுத்தி ஆத்மா வெளில இருக்கணும், அது கஷ்டமா போயிடும். அப்படி இரும்பா இருக்கு யானைக்குள்ள போகணும் வச்சுக்கோ, கஷ்டமா போயிடும். ஜெயினவாதம் மாதிரி. அதனால ஆத்மா அணுதான், ஆனா தர்மபூத ஞானம் எவ்வளவு தூரம் போகலாம், அதனால ஒண்ணு குறவில்லை. எதா ஏக ஆதித்யா ஸ்வயா பிரபையா கிருஷ்ணம் இமம் லோக பிரகாசயதி, எப்படி ஆதித்யனானவன் தன்னுடைய பிரபையினால மொத்த லோகத்தை பிரகாசப்படுத்துகிறானோ, ததா க்ஷேத்திரம் அபி க்ஷேத்ரி மம இதம் க்ஷேத்திரம் ஈதிஷம் இது கிருஷ்ணம் பகிஹி அந்தஸ்ய ஆபால் தலமஸ்தகம் ஸ்வகீயன ஞானேன பிரகாசயதி. அப்படி அந்த க்ஷேத்திரத்தையும் சரீரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டுறதுதான் தர்மபூத ஞானமானது. பட் நமக்கு சங்குச்சிதமா இருக்கு, பட் யோகிகளுக்குலாம் சக்தி இருந்திருக்கு, உருவுகளெல்லாம் இது பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் இல்லை. நமக்கு ஏதோ நம்மளால பின்னாடி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது இப்போ இல்லையா? உங்க முதுகு பார்க்குற முதுகு மூலம் பார்க்க முடியுது, அதுக்கே நமக்கு டிபெண்டன்சி இருக்கு. ஆனால் யோகத்தில் வரைச்சே இந்த சக்தியானது ஏற்படுறது. அப்படி மொத்தத்தையும் காட்டக்கூடிய சக்தி யோகத்துக்கு இருக்குது, ஆத்மாவுக்கு இருக்கு, அந்த தர்மபூத ஞானத்துக்கு இருக்கு. அத்த பிரகாஷியாத் லோகாத்து பிரகாஷகாதித்யவத் வேதித்ருவேன வேதித்ருத்துவேன வேத்திய பூதாத் அஸ்மாத் க்ஷேத்ராத் அத்தியந்த விலக்ஷண அயம் உக்த லக்ஷண ஆத்மா இத்யர்த்தஹ. அதனால பிரகாஷியாத் லோகாத்து பிரகாசிக்கப்பட வேண்டிய லோகத்தை காட்டிலும் பிரகாசகனான ஆதித்யனை போல. அப்ப பிரகாசகன் வேற, பிரகாசப்படுத்துகின்ற வஸ்து வேற, அப்படி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதே மாதிரி வேதித்து வேணும்னு சொன்னா அறிபவனாக வேத்திய பூதாத்னா அறியப்படும் தன்மையுடைய இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா இந்த க்ஷேத்திரத்தை காட்டிலும் அத்தியந்த விலக்ஷணஹ, இந்த ஆத்மாவானவன் அத்தியந்த விலக்ஷணஹ, அது காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரியுது. இப்ப சொல்ற க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோகோ ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷ ச ஏ விதுர் யாந்தி தே பரம். பூத பிரகிருதி மோக்ஷம் இருக்கா, இம் இருக்காங்க, மோக்ஷம் இருக்கணும், மோக்ஷம் நிற்க முடியாது, மோக்ஷம் வரும், மாத்திக்கணும், மோக்ஷம் தான் அது. அப்ப அந்தரம் அந்தரம்னா வித்தியாசம், அந்தரம் அப்படின்னா வித்தியாசம், எதுக்குள்ள வித்தியாசம், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோகோ, க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஞான சக்ஷுஷா, வெறும் இந்த இந்த கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ஞான சக்ஷுஷான அறிவு கண்ணால தெரிஞ்சுட்டு பூத பிரகிருதி மோட்சம், இந்த பூத பிரகிருதியிலிருந்து மோட்சத்தை அடைகின்றனர். எவர் எவர் அறிகின்றனரோ அவர் அடைகின்றனர்னு தாத்பரியம். ஏவம் உக்தேன பிரகாரேன என்று சொல்லப்பட்ட வழியில் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ அந்தரம், க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞன் இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய வாசி, தமிழ்ல வாசி சில வாசி டிஃபரன்ஸ், அந்த வாசியை விசேஷம், விசேஷம்னா விசேஷத்தை விவேக விஷய ஞானாக்கியன சக்குதா, விவேக விஷய ஞானம், விவேக விஷய ஞானம் வெறும் ஞானம் இல்லை, விவேகத்தை கொண்டு பிரித்து அறியப்பட்ட ஞானம். அதனால சக்ஷுதா ஏகிந்து அப்படி ஞான அப்படி ஆக்கியன சக்ஷுதா சொன்னா, அப்படிப்பட்ட ஞான கண்ணால் எவர் அறிகின்றனரோ பூத பிரகிருதி மோட்சம் சே பரம் யாந்தி நிர்முக்த பந்தனம் ஆத்மானம் பிராப்னுவந்தி, அப்படிப்பட்ட ஆத்மாவை பிரகிருதியிலிருந்து விடுபட்ட தன்மையா இருக்கக்கூடிய ஆத்மாவை அடைகின்றனர். மோக்ஷத்தே அனநீதி மோக்ஷா, மோக்ஷம் என்னது, விடுபடப்படுகிறது அர்த்தம் அதுக்கு. அமானித்வாதிகம் முக்தம் மோட்ச சாதனம் இத்தியர்த்தா, அமானித்வங்கிற குணங்கள்லாம் சொன்னாலும் இல்லையா, அந்த மோட்ச சாதனங்களை அது குறிக்கிறதுன்னு சொல்லிட்டார். இதுல மோட்சத்துக்கே என்ன பண்ணிட்டார்னா அந்த சாதனமா எடுத்துட்டார், மோட்சத்தே இது மோட்சான்னு சொன்னதுனால அந்த மோட்ச சுத்தமானது அந்த விவேக ஞானத்தை அமானித்வாதி குணங்கள் அது குறிக்கிறது. க்ஷேத்ர க்ஷேத்ரஞ்ஞயோகோ விவேக விஷயேன உக்தேன ஞானேன தயோ விவேகம் விதித்வா, அவள் அவைகளை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள், இதுதான் க்ஷேத்திரம் இதுதான் க்ஷேத்ரஜன் அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு விதித்வா பூதாகார பரிணத பிரகிருதி மோக்ஷோபாயம் அமானித்வாதிகம் ச அவகம்ய ஏ ஆச்சரந்தி. பூதாகார பரிணத பிரகிருதி மோக்ஷோபாயம், இந்த இந்த குணங்கள் கூட இந்த பிரகிருத்தினால தான் ஏற்படுறது, ஆத்ம குணங்களா இருந்தா கூட இந்த பிரகிருத்தியுடைய உதவி அதுக்கு தேவையா இருக்கு, அதை ஸ்திரம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அமானித்வாதி குணங்கள்லாம் இருக்கணும், அவைகளை அடைந்து எவர்கள் ஆச்சரந்தி தே நிர்முக்த பந்தாக ஸ்வேன ரூபேன அவஸ்திதம் அனவச்சின்ன ஞான லட்சணம் ஆத்மான பிராப்னுவந்தி இருக்கிறது. அப்படி அவர்கள் மேற்கொண்டு உபாயத்தை செய்து கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ணி அந்த ஸ்திரமா இருக்கக்கூடிய தடைப்படுத்தப்படாத ஞானத்தை உடைய ஆத்மா அர்த்தம், சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவோட ஞானம் தடைபட்டு இருக்கு, ஆனா ஆத்மா பரத்தை பார்த்தோம்னா அது சுரூபத்தை பார்த்தோம்னா அதுக்கு ஞானமானது தடைபடாத ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஆத்மாவை அடைகின்றனர்னு இங்க முடியுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் இந்த 13வது சாப்டர், ஏன்னா ஆத்மாவுக்கு அதுவும் இந்த குறிப்பா ஜோதிஷாமதி ஜோதிஷம் சொன்னாலும் இல்லையா 17 சூரியன்லாம் கூட இருந்தா கூட ஆத்மாவுக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு, ஏன்னா அது என்ன சொன்னா தாத்திரம் கேட்டா சூரியன் வந்து விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, ஆனா சூரியன் பிரகாசப்படுத்துறதுனால மட்டும் நமக்கு தெரியறது இல்லை, நம்ம தூங்கி இருக்கோம் வச்சுக்கோங்க எவ்வளவு ரைட் பண்ணும் நமக்கு தெரியறது இல்லையா, அப்ப அந்த அறிவு எழுந்து அந்த அறிவும் வேலை செய்யும் அந்த இடத்துல, அப்ப சூரியன் இருந்தா மட்டும் போறாது அறிவும் வேலை செய்து அறிவும் பிரகாசப்படுத்தணும். அதனாலதான் ஜோதிஷாமதி ஜோதி சொன்னதுனால ஆத்மா பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை உடையது, சூரியன் மாதிரி ஆத்மா இருக்கு, சூரியனுடைய பிரபலினாரி தர்மபூத ஞானம் இருக்கு. ரெண்டுமே ஞானம் தான். பிரிக்க முடியாத ரெண்டு ஞானத்துடைய சேர்க்கை தான் ஆத்மா. சுரூப ஞானம், சுபாவ ஞானம் இருக்கு. இது ஆத்மஸ்வரூபம்னு சொல்லி முடிக்கிறார். பிரகிருதி பற்றி சொன்னார். அடுத்து 14 திரையோதசே பிரகிருதி புருஷ யோகோ அந்யோன்ய சம்சிஷ்ட யோகோன்னு ஆரம்பிக்கப்படுறார். அந்த குணங்கள் எப்படி வேலை பண்றது? 13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அத இதானே குணானாம் பந்த ஹேதுதா பிரகார குண நிவர்த்தன பிரகாரம் உச்சதே. இப்போ இது குணங்களுடைய எப்படி பந்தத்துக்கு ஹேதுவா எப்படி இருக்குன்றதுல சொல்லப்படுறார். 14 அது நம்ம ஜூன் முதல் வாரம் பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதை ிாலிமே ஸ்ரீமதே வேதாந்த குரவே நமஹ.